தலைப்பு நாட்டுப்பற்று. அப்படியே கேட்கும் அடிமைகளாய் நாம் சாமானியன் மேல் திணித்தார்கள் நாட்டுப்பற்றை. நாட்டுப்பற்றுக்கு நானே முழு குத்தகைக்கு. ஆள்பவனுக்கு வேண்டாமாம் அந்த நாட்டுப்பற்று, ஆண்டிகளுக்கும் வேண்டாமாம் அந்த நாட்டுப்பற்று. அத்தனையும் கேட்கும் அடிமைகளாய் நாம்